காலம் என புரிந்தேன். என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என புரிந்தேன். என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. குடிச்சு உடம்ப கட்டிட்டு வீணா பொழுத போக்குறீங்களே, இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா? நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன். நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது. அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது? நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன். என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா.